లక్ష్మీనాథ సమారంభాం నాథ జామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాం భుజ యుగ్మ రుగ్మ వ్యామోహత సరితరాణి త్రినాయమేనే అస్మద్గురోర్ భగవతో శ్రీక సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే యస్య వాగ్వృద్ధి పర్యంతా యతిరాజ సరస్వతీ తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. యోంత ప్రవిశ్య మమ వాచ ఇమాం ప్రసూప్తాం సంజీవయత్య కిల శక్తిధరస్వదాంనా అన్యాశాస్త్ర శరణ శ్రవణత్వకాదీన్ ప్రాణాన్ నమో భగవతే పురుషాయ తస్మై విశుద్ధ విజ్ఞాన గణస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం దయానిధిం దేగభృతాం శరణ్యం దేవం అయగ్రీవమహం ప్రపద్యే. జయత్యాశ్రిత సంత్రాస ద్వాంత విద్వంసనోదయ ప్రభావాన్ సీతయా దేవ్య పరమ వ్యోమ భాస్కర కర్పార్ రామబిరాణ ఎల్లాల్ మట్రుం కర్పరో పుర్పా முதலா புல்லெரும் பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் முற்றவும் நற்பாலு குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுலே. சர்வேபியா நமஸ்கார. ரகுவீர கத்தியத்தினுடைய உபன்யாசத்துல இன்னைக்கு 25வது சூர்ணிக்கை பார்க்கலாம். பரதனுடைய ஒரு பெருமையை சொல்லக்கூடிய சூர்ணிக்கை இது. பாதுகா பட்டாபிஷேகத்தை விளக்கக்கூடிய ஒரு சூர்ணிக்கை. பிரணத பரத மகுட தட கடித பாதுகா கிரியாபிஷேக நிர்வர்த்தித சர்வலோக யோக க்ஷேமா. பிரணத பரத மகுட தட கடித பாதுகா கிரியாபிஷேக நிர்வர்த்தித சர்வலோக யோகக்ஷேமா அப்படின்னு சூர்ணிக்கை. சுவாமி தேசிகன் ரொம்ப அழகாகவே அயோத்தியா காண்டத்தை 7 சூர்ணிக்கைகள்ல சுருக்கி சொல்றார். அதுல பூர்த்தியாக பாதுகாப்பட்ட அபிஷேகம் பூர்த்தியாக இது ஒரே சூர்ணிக்கைகள்ல சுவாமி தேசிகன் நிரூபிச்சு காட்டுறார். பிரணத பரத பிரகர்ஷண தரண பிரகர்ஷன பரதனுடைய பரதாழ்வாருடைய மகுட்டத்தட்ட கட்டித்த பாதுகா கிரியாபிஷேக மகுட்டார்கமா இருக்கக்கூடிய சிறப்பிரதேசத்துல கட்டித்த கட்டணம் பண்ணப்பட்ட பாதுகா சிரேஷ்டமான திருவடி நிலையாழ்வாருடைய அபிஷேகத்தாலே நிர்வர்த்தித்த சர்வலோக யோகக்ஷேமா பண்ணப்பட்ட சர்வலோகங்களுடைய யோகக்ஷேமத்தையும் உடையவனேன்னு இதனுடைய பத உரை. பரதன் தான் பட்டாபிஷேகம் கண்டொருளி மகுடத்தை தரிக்கும்படியான சிறப்பிரதேசத்துல பாதுகை எப்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனுடைய பாதுகையை தரித்தான் அப்படின்னு இந்த சூர்ணிக்கையினால சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதம உதாகரணாய பக்திபாஜாம் எதுபக்ஞ விசேஷத பிரதிஜா பிரதிதோ ராகவ பாதுகா பிரபாவகான்னு ராகவனுடைய பாதுகா பிரபாவத்தை நமக்கு முதன் முதலே காண்பித்துக் கொடுத்தவன் பரதன். யாவண்ண ராமம் திரக்ஷாமி லக்ஷ்மணம் வா மகாபலம் வைதேகீஞ்ச மகாபாகாம் நமே சாந்திர் பவிஷ்யத்தின்னு சொன்னார் அயோத்தியா கண்டத்துல வால்மீகி பகவான். அது மாதிரி என் மனசிலே சாந்தியானது உண்டாகாது, எது பர்யந்தம் ராமனை பார்க்கவில்லையோ லக்ஷ்மணனை பார்க்கவில்லையோ சீதாதேவியை பார்க்கவில்லையோ அது பர்யந்தம் என் மனதிலே ஒரு சாந்தியானது ஏற்படாதுன்னு சொன்ன. அப்படி எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் மேலே ஒரு பிரீத்தியோட சக்கரவர்த்தி திருமகனை அழைத்து வர வேண்டும் என்று புறப்பட்டு அவனுடைய திருவடி நிலையாழ்வாரை கொண்டு 14 ஆண்டுகள் அந்த பாதுகையை வைத்துக்கொண்டே ராஜ்ய பரிபாலனம் பண்ணான் அப்படின்னால் அந்த பாதுகா பட்டாபிஷேகத்துக்கு எவ்வளவு ஒரு ஏற்றம் இருக்கும் அப்படின்றத சுவாமி தேசிகன் ரொம்ப ஸ்பஷ்டமா காட்டுறான். நாம ராமாயண கதைப்படி பார்க்கலாம். ஏன்னா சுவாமி தேசிகன் ஏழு சூர்ணிகைகள்ல சுருக்கி சொல்லியிருக்கார். நாம ராமாயண கதையோடு பார்த்துட்டு போறோம். கதை இங்க நிறைய இருக்கு நடுவுல, அதனால இந்த சூர்ணிகையை ரெண்டு நாட்கள் வச்சுக்கலாம். நாளைக்கு இந்த சூர்ணிகையினுடைய விஸ்தாரமா பாதுகாப்பட்ட அபிஷேகத்துல பார்க்கலாம். இன்னைக்கு ராமாயண தொடர் கதை இருக்கோ இல்லையோ அதை பார்த்துட்டு போலாம். நேற்று சித்திரகூடத்துக்கு பெருமாள் அனன்ய சாசனியான்ற சூர்ணிகையில சித்திரகூடத்திலே லக்ஷ்மணனோடும் சீதையோடும் வசித்துக் கொண்டிருக்கிறார் பார்த்தோம். சுமந்திரர் திரும்பி வந்து இங்க சொல்றார் தசரதன் இடத்துல, எதிவா ராம சப்தாபயதி தி, ராமன் மறுபடியும் கூப்பிட மாட்டானான்னு சொல்லிட்டு பல நாட்கள் அங்கு காத்து கொண்டிருந்தேன் அப்படின்னு. தசரதன் ரொம்ப கஷ்டப்பட்டுகிறார். தசரதன் புலம்பல் நேற்று பார்த்தோம், பெருமாள் திருமொழியில சாதித்த அந்த விஷயத்தை பார்த்தோம். ஓன் அழறாராம் தசரதர், எப்பேற்பட்ட ஒரு லக்ஷ்மணன், எப்பேற்பட்டவன் லக்ஷ்மணனை ஸ்லாகிச்சு பேசினாராம் தசரதன். இவனை போல உலகத்துல ஒருத்தன் இருக்க மாட்டான், ராமனுடைய திருமேனியில அத்தனை பரிவுள்ளவன் அவன் அப்படின்னாராம். ராமனன் நினைச்சு ரொம்ப கிளேசப்பட்டார் தசரதர், மூர்ச்சையாகி விழுந்தார். சுமந்திரர் ஆசுவாசப்படுத்தினார், போயிட்டு வரேன்னு புறப்பட்டு போனார் சுமந்திரர். ஏன்னா எவ்வளவு நாள் தான் அவரை உட்கார்ந்து இருக்க முடியும், ராத்திரி பூர்த்தியாவா அவர் பக்கத்துல உட்கார்ந்து இருப்பார், அவருக்குன்னு குடும்பம் இல்லையா. ராத்திரி 12 மணி ஆச்சா, கௌசல்ய அரண்மனையிலேயே இருக்கார். உனக்கு ஒரு கதை தெரியுமான்னு சொல்றார் கௌசல்ய இடத்திலே தசரதன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நான் பிரம்மச்சாரியா இருந்தப்போ ஒண்ணு நடந்தது, காட்டுல வேட்டையாட போனேன், போகச்சே சப்தவேதி அப்படின்ற ஒரு பானம் எங்கிட்ட இருந்தது, சப்தம் எங்க கேட்கிறதோ அந்த திசையை நோக்கி அடிச்சால் அது தானாவே போய் லட்சியத்தை அடிச்சிட்டு வரும், அப்படி ஒரு பானம் அது, அதுக்கு சப்தவேதின்னு பேரு. ஒரு ரிஷிகுமாரன் சிரவணகுமாரன் பேரு, குளத்துல ஜலம் உண்டுன்றிருந்தா அது சொம்புல ஜலம் விழைச்சு சத்தம் கேட்டது, யானைதான் தண்ணி குடிக்கிறதோ அப்படின்னு நினைச்சிட்டு இவர் என்ன பண்ணிட்டார், அந்த சப்த வேதியால அடிச்சு விட்டார். ரிஷிகுமாரன் மேலப்பட்டு அவன் கீழே விழுந்தான். யானையை போய் பார்க்கலாம்னு இவர் போனார், அங்க பார்த்தால் சிரவணகுமாரன் ரிஷிகுமாரன் இருக்கான். நீ யாருன்னு கேட்டேன் அப்படி சொன்னான் விஷயத்த, என்னுடைய அப்பா அம்மா வயசானவாள், கண் தெரியாதவாள், தாகத்தோட இருக்கா, தீர்த்தம் கொண்டு வான்னு சொன்னா, அப்பா அம்மா அங்க இருக்கா, அவளுக்கு தீர்த்தத்தை எடுத்துட்டு போனோம், தாங்கள் தீர்த்தத்தை எடுத்து போய் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு மரணத்தை தழுவினான். நான் அந்த தீர்த்தத்தை கொண்டு போய் அப்பா அம்மா கிட்ட கொடுத்தேன், அப்பா வாங்கிட்டார், ஏண்டாப்பா இவ்வளவு நேரமா எடுத்தேன்னார், நான் தசரதன் வந்திருக்கேன், உன் பையன் என்னுடைய சப்தவேதியினால அடிபட்டு இறந்து போயிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அவரும் புத்திர சோகத்தினால மரணத்தை அடைந்தார். அடையும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டார், நான் எப்படி புத்திர சோகத்தினால மரணத்தை அடைகிறோமோ நாங்கள் இருவரும் அதுபோல நீயும் புத்திர சோகத்தினாலே மரணத்தை அடைவாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இது மனசுலயே இருந்தது அன்னியிலிருந்து இன்னைக்கு நான் சொல்றேன். ஷாபோபி அதிருஷ்ட தயானன பத்மசோபே சானுகிரகோ பகவதா மை பாதிதோயம். நன்னா புரிஞ்சுக்கமா, இன்னைக்கு நான் பிரம்மச்சாரி, சில பேருக்கு சாபம் கூட வரமாகும், அது எனக்கு இந்த சாபம் வரமாச்சு. பிரம்மச்சாரி புத்திர சோகத்தினால மரணத்தை தழுவாயினால் கல்யாணம் ஆகும்னு அர்த்தம், சத்புத்திரன் பரப்பான்னு அர்த்தம். இதெல்லாம் இன்னைக்கு எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு, ஆனால் இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன், இது எவ்வளவு பெரிய துக்கம் தெரியுமா இது. சுமந்திர மறுபடியும் வரா, கார்த்தால எழுந்துக்கிறா, எல்லா கார்த்தால ராத்திரி எல்லாம் தூங்க ஆரம்பிச்சுட்டா, கார்த்தால பார்த்தால் எழுந்துக்கவே இல்லை ராஜா, இன்னுமா எழுந்துக்கலன்னு பார்த்தா ஸ்திரீகள்லாம் எழுந்திருந்தா, எல்லாரும் துக்கம் இருந்தாலும் அனுஷ்டானத்தை விட மாட்டாளோ இல்லையோ, அதனால மொத்த பேரும் எழுந்துண்டா. எழுந்துன்னு பார்த்தா எல்லாரும் எழுப்புறா, ஆனால் தசரத சக்கரவர்த்தி எழுந்துக்கல. பார்த்தால் தசரதனுடைய உயிர் பிரிந்ததுன்றது தெரிஞ்சு போச்சு. எப்படி பெரியவாள் எடுத்துட்டு போறா பாருங்கோ. எத்தத் ஆசங்கிதம் பாபம் தஸ்ய ஜக்ஞே விநிச்சய. மரணம் அடைஞ்சிட்டான்னு நேர பேச மாட்டா காவியங்கள்ல. ஆனா மரணத்தை அடைந்தாரோ என்னமோ நினைச்சாலாம். அது தீர்மானம் ஆயிடுத்தான், மூச்சு இல்லைன்ற தீர்மானம் ஆயிடுத்தான். தஸ்ய ஜக்ஞே விநிச்சயா, மூச்சு இல்லைன்றது தெரிஞ்சு போயிடுச்சு. பார்த்தார் ராஜா போயிட்டார்னு வசிஷ்டர் வந்தார். குலகுருவா சொல்லியோ சுமந்திரரை கூப்பிட்டார். நாலு பிள்ளைகளும் இல்லையே. யஜ்வா யாயஜூகா, யாகம் பண்ணவன், அநேக தர்மானுஷ்டானங்களை பண்ணி இருக்கிறவன், அக்னிஹோத்ரி, மகா தார்மிகன், தானங்களை எதேஷ்டமாக பண்ணியிருக்கார், ஒரு புத்திரகாமேஷ்டி செலவுக்கு ஈடு கிடையாது, அப்படி அஸ்வமேத யாகத்தோடு சேர்த்து புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணியிருக்கார், சிஷ்டால ஆதரிச்சவர். அப்படி இருக்கிறப்போ நான்கு புத்திரர்கள், புத்திரர்கள் இல்லாமல் சம்ஸ்காரம் நடக்கக்கூடாது. தைல துரோண்யாம் சச்சிவை சாயிதம் தம் நராதிபம். அதனால தைல கொற்பரையில் எடுத்து போடுறான் வசிட்டர் பரதனுக்கு சொல்லி அமர்ச்சிட்டார். பரதனுக்கு போய் சொன்னால் விஷயத்த. பரதன் கேக்கிறான், கஷ்டித் ச குசலி ராஜா பிதா தசரதோ மம கஷ்டித் சாரோகதா ராமே லக்ஷ்மணேவா மகாத்மனி. என்ன ஆச்சு, ஏன் தூதர்கள்லாம் வந்திருக்கீங்க இப்போ? தசரதனுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? யாருக்கு என்ன ஆச்சு? கௌசலி மாதாவுக்கு ஏதா ஆச்சா? சத்ருக்னன்ற அந்த வீரனை பெத்த சுமித்ரைக்கு ஏதா ஆயிடுச்சா? இல்ல அரோகா சாப்பிமே மாதா கைகேயிக்கு மூவாச்சா? இல்ல கைகேயிக்கு தான் ஏதா ஆச்சா? அரோ எப்படி கைகேயிக்கு வால்மீகி விசேஷனம் போடுறார்? ஆத்மகாமா சதா சண்டி குரோதனா பிராஜ்யமானினின். மற்றவாளுக்குலாம் வேற மாதிரி போட்டார். எப்பவும் சில ஆத்மாக்கள் சண்டை போட்டுட்டே இருக்கும். அதுல ஒண்ணு எங்க தாயார், அவர்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சா ஒருவேளை, என்ன சொல்லுங்கோ அப்படின்னு பார்த்தால் பரதன். பரதனை அழைச்சிட்டு வரலாம். ஏழு நாள் அயோத்திக்கு வந்து சேர்ந்தான் பரதன். அயோத்தியை பார்த்தா அயோத்தியா இல்லை, வேற மாதிரி இருக்கு. அயோத்தியை பார்த்தால் வியாபாரிலாம் பார்த்தால் ரொம்ப மோசமா இருக்கா. மூஞ்சியை பார்த்தா அழுகுதான் வருது. ஆலயங்கள்ல பார்த்தால் பின்மால வேலை. கோபுரத்துல பட்சிகள்லாம் சப்திக்கும், புறா முதலான பட்சிகள்லாம் சப்திக்கும், ஒன்னையும் அதிகமா காணும். ஜனங்களை பார்த்தால் ஒருத்தர் கூட சந்தோஷமா இல்ல. அரண்மனைக்கு போனா தெரியும்னு சொல்றான் அந்த குதிரையை ஓட்டுற சாரதி. குதிரைகள் போக மாட்டேன்றது அரண்மனைக்கு. பரதன் அரண்மனைக்குள்ள போறான், எல்லாத்தையும் பார்த்துட்டே போறான். இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. அப்பாவுடைய அரண்மனைக்கு போனான். என்னடா சத்ருக்னா அப்பாவை காணுமேனு கேட்டான். எனக்கும் ஒன்னும் தெரியலன்றான் சத்ருக்னன். உடனே பார்க்கிறான் அம்மாவுடைய அரண்மனைக்கு, கைகேயினுடைய அரண்மனைக்கு போனார். கைகேயினுடைய அரண்மனைக்கு போனால் கைகேய இடத்துல கேட்டார், அப்பா வழக்கமா இங்கதானே இருப்பார், எங்க அப்பா அப்படின்னார். ஏன்னா முன்னாடியே சொன்னாரோ இல்லையோ, ஆத்மகாமா சதா சண்டி, எப்பவும் சண்டை போட்டு பேச தெரிந்தவளவள், ரொம்ப ஆச்சரியமா பேசுறான் வால்மீகி இந்த இடத்துல. யாகதி சர்வபூதானாம் தாம் கதிம் தே பிதா கதா ராஜா மகாத்மா தேஜஸ்வி யாயஜுக்கு சதாங்கதி. கம்பன் சொல்றான், வந்து தாயை அடியில் வணங்களும் சிந்தையார தழுவினல் தீது இலர் எந்தை என்னையர் எங்கையர் என்றனல் அந்தமில் குணத்தானும் அது ஆம் என்றான். அப்பா எங்கேன்னு கேட்டா, அப்பா எல்லாரும் எங்க போகணுமோ அங்கதான்பா போயிருக்கார், எல்லாரும் கடைசியில போக வேண்டிய இடம் உண்டே அங்கதான் போயிருக்கார், அந்த இடத்துக்கு தான் உங்க அப்பா போயிருக்கார். நல்ல மகாத்மா, யாகம் பண்ணவர், சாதுக்கள் எல்லாத்தையும் காப்பாத்தினவர், எத்தனையோ வைதிகாலை ரட்சித்தவர், நரகத்துக்கா போயிருப்பார், நன்னா ஸ்ரீவைகுண்டத்துக்கு தான் போயிருப்பான். இதெல்லாம் கூட அவனுக்கு பெருசா தெரியல. இத விட்டுட்டு அவ சொல்றாளா, உத்திஷ்டோ திஷ்டக்கிம் சேஷே ராஜபுத்திர மகாயசா த்வத்விதா நகிசோசந்தி சந்த சதசி சம்மதாஹ. அப்பா எழுந்துரு எழுந்துரு, உத்திஷ்ட உத்திஷ்ட, எதுக்காக படுத்துட்டு இருக்க? ஏ ராஜன் மகாராஜாவே எழுந்துருனாலாம். உடனே பரதன் காதல ஈயத்தை காய்ச்சி குத்துற மாதிரி இருந்துதான். என்ன போய் மகாராஜான்னு கூப்பிடுறாளு, அப்படி வந்தானா உங்க அப்பா போயிட்டார். பெரியார் சொல்றாரோ இல்லையோ, சோர்வினால் பொறுவைத்தது உண்டாகில் சொல்லு சொல்லென்று சுற்றம் இருந்து ஆர்வினவிலும் வாய் திறவாதே, அந்த காலம் அடைவதன் முன்னம் மார்வம் என்பதோர் கோயில் அமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்பதோர் பூவிட வல்லார்க்கு அறவதண்டத்தில் உயலுமாமே. வேதாந்தம் சொல்றத எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் தெஜ்யந்தே கலையபரம் தம் தமே வைத்து கவுந்தேய ததா தத்பாவ பாவிதான். எதை நினைச்சிட்டு போறாளோ அது யாராலும் பிரபத்தி பண்ணாலும் பக்தி பண்ணாலும் ஒண்ணுதான், அப்படியே பொறுப்பான். உங்க அப்பா அப்படியா எப்படி போயிருக்கார்? நல்லா தான் போயிருக்கார். சரி, ராமன் எங்க காணும்? எங்க ராமனை காணுமே, லக்ஷ்மணனை கூட காணுமே, எங்க ராமன் எங்க லக்ஷ்மணன்? உடனே சொல்றா, லக்ஷ்மணன் சீதை ராமன் மூணு பேரும் காட்டுக்கு போயிட்டா. அவ்வுரை கேட்டலும் அசனி ஏறு என வெவ்வுரை வல்லவள் மீட்டும் கூறுவாள் தெவ்வடு சிலையினாய் தேவி தம்பி என்று இவ்விருவரோடும் கானகம் எய்தினாள். கானகம் எய்தினான்டான், காட்டுக்கு போயிட்டான். காட்டுக்கு போயிருக்கானா? தண்டகாரணத்துக்காக போயிட்டான். எதுக்குனாளா? என்னத்துக்காக போனா? காட்டுக்கு அனுப்பிச்சுட்டு வச்சிருக்காளா? தப்பு பண்ணாதானே காட்டுக்கு அனுப்புவோம். ராமன் என்ன தப்பு பண்ணினார்? கஷ்டின்ன பிராமண தனம் ஹிருதம் ராமேன கஷ்யசித்து கஷ்டின் நாட்யோ தரித்ரோவா தேனா பாபோ விஹிம்சிதா கஷ்டின்ன பரதாரான்வா ராஜபுத்ரோபிமன்யதே. கேட்கறத பார்த்தா இப்படிலாம் தப்பு பண்ணிருந்தாதான் காட்டுக்கு அனுப்புவா போல் இருக்கு. யாராவது பிராமணனை கொண்டுட்டாளா, பிராமண தனத்தை அபகரிச்சுட்டாளா, ஏதாவது நாட்டியன் நடன் விஷயத்துல ஏதாவது தப்பு பண்ணிட்டாளா, தரித்திரன் விஷயத்துல தப்பு பண்ணிட்டாளா, இல்ல பரதாரர்கள் விஷயத்துல ஏதாவது பண்ணிட்டாளா, ராஜபுத்திரர்கள் விஷயத்துல ஏதாவது தப்பு பண்ணாளா? என்ன தப்பு பண்ணா? ராமன் எதுவும் தப்பு பண்ண மாட்டானே, எப்படி அவன் அம்சிங்க? சத்ருக்னன் சத்ருக்னா துஸ்வப்னம் கண்டன பாத்தியா சரியா போச்சுன்னு யாருன்னா எப்படி போனானா? பரதன் கேக்குறான், ராமன் தண்டகாரணத்துக்கு போனான்னு சொன்னியே, எப்படி போனான்? யார் அனுப்பிச்சு வச்சா? என்னத்துக்காக போனான்? ஒரு தப்பும் பண்ணலன்னு சொன்னியே, அப்புறம் ஏன் போனான்னு கேக்கு. ஏன் போனான்னு கேக்குறியா? கம்பன் சொல்றான், வாக்கினால் வரம் தர கொண்டு மைந்தனை போக்கினேன் வனத்திடை போக்கி பார் உனக்கு ஆக்கினேன் அன்னது பொருட்களாமையால் நீக்கினான் தன் உயிர் நேமி வேந்தி என்றாள். தசரதன் ரெண்டு வரம் கொடுக்கணும், அந்த வரத்துல ஒரு வரமா உனக்கு ராஜ்யத்தையும் ராமன் காட்டுக்கு போனோம்ன. இத கேட்டவனே உங்க அப்பம் பூட்டான் அவ்வளவுதான். இத கேட்டானா, நோயீர் அல்லீர் நும் கணவன் தன் உயிர் உண்டீர் பேயீரே நீர் இன்னம் இருக்க பெறுவீரோ. நீ எனக்கு தாயா, நீ நோய், உம்முடைய ஆத்துக்காருடைய உயிரை நீரே வாங்கிட்டீர், அதனால நீ பேய், நீ இன்னும் இங்க இருக்கியா? இந்த பூலோகத்துல வாழறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா? மாயீர் மாயா வன் பழி தந்தீர் முளை தந்தீர், உன்னுடைய பாலை நான் பருகினேனே, வீண் பழிய சுமந்து நிக்கிறேனே. தாயீரே நீர், நீ ஒரு தாயா, இன்னும் எனக்கண் தருவீரோ, இன்னும் என்ன நல்லத்தான் எனக்கு தரத்து காத்துன்னு இருக்க. நீ கௌசல்யா போய் பார்க்கறதுக்காக போறான், நீ எனக்கு தாயும் இல்லை நான் உனக்கு மகனும் இல்லைன்னு சொல்லிட்டு ஓடி போறான் கௌசல்யா பார்க்கறதுக்காக. வசிஷ்டர் வந்துட்டார், பரதன் வந்திருக்காரு, வசிஷ்டர் ஓடி வர்றார். ஏன்னா ஆகிதாக்னியினால பரதனை வச்சுட்டு தசரதனுக்கு ஈமை கடன் பண்ணணுமே. கோசலை பார்க்க விழுந்து சேவிக்கிறார் கோசலையுடைய பெரியம்மா, திருவடியை பற்றி கொண்டு சேவிக்கிறார். இதம் தே ராஜ்ய காமஸ்ய ராஜ்யம் பிராப்தம் அகண்டகம் சம்பிராப்தம் பத கைகேயா சீக்கிரம் குரூரேன கர்மனா. உங்க அம்மா கஷ்டப்பட்டு உனக்கு ராஜ்யம் வாங்கி வச்சிருக்கான், அதனால சீக்கிரமா ஏத்துக்கோ, அப்புறமா மத்த எல்லாம் பார்க்கலாம். இதை கேட்ட உடனே தாங்கவே இல்லை பரதனுக்கு, அப்படியே காலை கட்டின்னு ஓ நழறான். இத மாதிரி ஒரு கொடுமை இருக்கு பத்தியா, இந்த தேவையா எனக்கு இது? கைகையை கொஞ்சம் சுமித் கௌசலை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு எழுந்திருப்பா, உன்னை பத்தி எனக்கு தெரியும்ன்ற போனான், தகப்பனாருக்கு ஈமை கடன்கள் பண்ணான், மர உரியை தரித்து கொண்டான், ஒரு சங்கத்தை கூட்டான். கேக்கிறான் பரதன், என்ன ஆச்சு, என்ன தப்பு நடந்தது? மந்திரையின் மேலதான் தப்புன்னு ஒருத்தர் சொல்றார். மந்திரையின் மேல தப்பு இல்ல, இது கைகேயின் மேலதான் தப்புன்றார். கைகேயின் மேல தப்பு இல்ல, கோசலை மேலதான் தப்பு. கோசலை மேல தப்பு இல்ல, தசரதன் மேலதான் தப்பு. தசரதன் மேல தப்பு இல்ல, ராமன் மேலதான் தப்பு. அவன் உரிமையை அவன் விட்டு கொடுத்துருக்கூடாது அப்படின்னு இன்னொருத்தர் சொன்னான். உடனே எழுந்து நான் பரதன், நத்து மந்திராயா, இது மந்திரின் தப்பு இல்ல, கைகேயினுடைய தப்பு இல்ல, தசரதனுடைய தப்பு இல்ல, நசராகவசிய ராகவனுடைய தப்பு இல்ல. என்ன தப்பு? மத்பாபமேவோ அத்தனை நிமித்தம் ஆசித், நான் கைகேயிக்கு மகனாக பிறந்தனே அதுதான் தப்பு அப்படின்னு. உடனே கூட்டினா, சங்கத்தை கூட்டினா, மொத்த பேரையும் கூட்டுண்டான். கூட்டு இங்கேந்து போறான், வசிட்டரையும் வெய்யறான்ற வால்மீகி. ஜனங்கள்லாம் பார்க்கறது, இந்த ராஜ்யத்துக்காக தான் நான் வந்தேன், ராஜ்யத்தை ஏத்துக்கோன்ற வசிட்டரை பிடிச்சி. சபா மத்தியே ஜகர்கேச்ச புரோஹிதம், அந்த சபைக்கு முன்னாடியே வசிட்டரை வையிறான். கதம் தசரதா ஜாத்தஹ பவேத் ராஜ்யாபகாரக, தசரதனிடத்துல பிறந்தவன் ராஜ்யத்தை அடுத்தவனுடைய ராஜ்யத்தை அபகரிப்பானா? எங்கேயாவது நடக்குமா வசிட்டரேன்னு கேட்டான். இது பெரியவாள் ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்றான். தசரதனுடைய வயிற்றுல தசரதாத்து ஜாத்தா கதம் ராஜ்ய அபகாரகோ பவேத்னா வால்மீகி. நம்ம ஆச்சாரியர்கள்லாம் பெரியவாள் சொல்றா, ராஜ்ய அபகாரகா கதம் தசரதா ஜாத்தோ பவேத்ன்றா. ராஜ்யத்தை அபகரிக்கணும்னு நினைக்கிறவன் எப்படி தசரதனுடைய வயிற்றுல பிறப்பான்? பரதன் எப்படி சொன்னார்னு வால்மீகி சொல்றார், தசரதனுடைய வயிற்றுல பிறந்தவன் ராஜ்ய அபகாரியா இருப்பானா? இங்க என்ன சொல்ற, ராஜ்ய அபகாரி எப்படி தசரதனுக்கு மைந்தனா பிறப்பான்? அப்பாவுடைய குணம் இப்பேற்பட்ட குணம், அந்த குணத்துல லவலேசமாவது எனக்கு இருக்காதா? சரி, இங்கேருந்து கிளம்பிப்போ. எல்லாரையும் கூட்டினான், மொத்த பேரையும் கூட்டினான். எவ்வளவு ஒரு பரதனுடைய சரணாகதி, எப்பேற்பட்ட சரணாகதி வால்மீகி இங்க வர்ணிக்கிற நிறைய சொல்றார். சிங்கிபேரபுரத்துக்கு போறா சுமந்திரர் ஆயிட்டு, எல்லாரும் ஊரே கிளம்பி போறது. நிஷாத ராஜா திருட்வைவ ஞாதீன் சந்த்வரிதோ பிரவீத், நிஷாத ராஜாவை பார்த்து விஷயத்த சொல்லணும்னு போறான். நிஷாத ராஜா பார்க்கிறான், பார்த்தால் பரதன் வராண்டா, இங்கேயும் இருக்க உடலை போல் இருக்கு, இங்கேயும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஜாக்கிரதையா இருங்கோ, ஏதாவது ஒண்ணு அனர்த்தம் ஆச்சு, பரதனையே தொலைச்சு கட்டிடணும் அப்படின்னு குகன் தன் படைகள்லாம் தயார் நிலையில வச்சிருக்கான். பார்க்கிறான், பார்த்தால் பரதன் கிட்ட வர வர பார்க்கிறான். கம்பன் சொல்றான், ரொம்ப அற்புதமான பாட்டு கம்பன் சொல்றான் இந்த இடத்துல. நம்பி இவன் நாயகனை ஒக்கின்றான், அயல் நின்றான் தம்பியை ஒக்கின்றான், தவ வேடம் தலை கொண்டான், துன்பம் ஒரு முடிவு இல்லை திசை நோக்கி தொழுகின்றான், எம்பெருமான் பின் பிறந்தோர் இழைப்பரோ பிழைப்பென்றான். பரதனை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு, நான் இப்படி நினைக்கவே இல்லையே, இவன் இப்படி இருக்கானே, பெருமாளை பார்த்த மாதிரியே இருக்கானே, ராமனை சேவிக்க வேண்டாம் போல இருக்கே, பரதனை பார்த்தா போல இருக்கலாமே. நம்பி இவன் தம்பி நாயகனை ஒக்கின்றான், நாயகன் போலயே இருக்கானே. அயல் நின்றான் சித்திரக்கூடத்தில் இருக்கிறவன் தம்பிய போல இருக்கிறானே. தவ வேடம் தலை கொண்டான், அவனும் மரபுரிய தரித்தன் இருக்கான், இவனும் மரபுரிய தரித்தன் இருக்கான். துன்பம் ஒரு முடிவில்லை திசை நோக்கி தொழுகின்றான், ராமன் எந்த திசையில இருக்கான், ராமன் எந்த திசை, இப்படித்தான்பா சித்திரக்கூடத்தாம்பா போனார் நான் சொன்ன அந்த திசையை விழுந்து விழுந்து சேவிக்கிறான். இதுல இருந்து ஒண்ணு தெரியறதே, சக்கரவர்த்தி திருமகனுக்கு பின் பிறந்தவன் எப்படி தப்பு பண்ணுவான்? எம்பெருமான் பின் பிறந்தோர் இழைப்பரோ பிழைப்பு, அப்படி தப்பா பண்ணுவான் கண்டிப்பா, ஒரு காலம் தப்பு பண்ண மாட்டான்னு குகப்பெருமான். எம்பெருமான் பின் பிறந்தோர் இழைப்பரோ பிழைப்பென்றான். சரி, போனதை சொல்ல வைக்கிறா. பரத்வாஜ ஆசிரமத்துல விருந்து, எல்லா ஊருக்கே பரத்வாஜ விருந்து போடுறார். விருந்து பரத்வாஜ சித்திரக்கூடத்துல போய் ராமனை பார்க்கிறா. இதோட இன்னைக்கு பூர்த்தி பண்ணிப்போம். நாளைக்கு பாதுகாப்பட்ட அபிஷேகத்தை நாளைக்கு பார்க்கலாம். தாசன்.